குமாரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வந்தாட்டம் கொண்டாட்டம். குந்தத்திலே குமாரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வந்தாட்டம் கொண்டாட்டம். குந்தத்திலே குமாரனுக்கு கொண்டாட்டம். மானை குங்கத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குந்ததம்மா பெண்கள் எல்லாம் வந்தாட்டம் கொண்டாட்டம். குங்கத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். உருகே சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகே சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமாரனின் ஊரை. சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள். அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள், அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள். சந்தனுக்கு